மார்போடு நீ எணிதான் நாளும் என்னுள் காதல் வேதம் நெஞ்சுக்குள் நாளும் படித்தா கண்ணுக்குள் காதல் கனவா மந்தாரை பூவும் நீயே காதல் சொல்ல நீயே வந்தாய் சந்தோஷ வண்ண நிலவா பூவே நீ எந்த உயிரா வாழ்க்கையிலே ஆண்ண மட்டும் இளமையிலே ஆடிபாடு வாழ்க்கையிலே ஆண்ண மட்டும் இளமையிலே அன்று பறவை காதலாய் வாழ்த்து சொல்லிடுவோ அன்று வாழ்த்திடுவோ ஆடிபாடு வாழ்க்கையிலே ஆண மட்டும் இளமையிலே ஆடிபாடு வாழ்க்கையிலே ஆன மட்டும் இளமையிலே அன்றில் பறவை காதலாய் வாழ்த்து சொல்லிடுவோ அன்று வாழ்த்திடுவோ வாழ்க்கையிலே அண்ண மட்டும் இளமையிலே அடிபாடு வாழ்க்கையிலே அண்ண மட்டும் இளமையிலே வாழ்க்கையிலே ஆன மட்டும் இளமையிலே அடிபாடு வாழ்க்கையிலே ஆன மட்டும் இளமையிலே அன்பில் பறவை காதலா வாழ்த்து சொல்லிடுவோ அன்பில் வாழ்த்திடுவோ போலே சிரிக்கின்றான் சிரிப்பே நவகீதம் சிரிப்பே சுங்காரம் ஓ சிரிப்பே நவகீதம் சிரிப்பே சுங்காரம் சிரிப்புன்றே சின்ன கண்ணன் உனது வாழ்வின் சந்தோஷமே மல்லிகை மலர் போலே சிரிக்கின்றான் மங்கள இசை போலே சிரிக்கின்றான் தந்தை பாசம் கொண்டு உள்ளம் குளிரணும், தாத்தா மடியில் குழந்தை குறும்பு செய்யணும். தாய் தந்தை அன்பிலே பிள்ளைதான் வளரவே, உலகத்தின் செல்வமாய் உன் மகன் திகழவே. போலே சிரிக்கின்ற மணியின் இசை போலே ஒளிக்கின்ற மல்லிகை மலர் போல சிரிக்கின்றார் மணியின்